பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு. டெரா டெரா டெரா பைட்டா காதல் இருக்கு, நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு. இன்ஸ்டாகிராமத்தில் வாட்டி வாழலாம், நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம். நான் நீ சிறம் போது தார மாறுதான், பேஸ்புக்கில் பிச்சு கீழும் லைக் ஷேர் தான். Let's take a selfie புள்ள, give me a mwa. Selfie புள்ள, give me a mwa. Let's take a selfie புள்ள, give me a mwa. Mwah. Let's take a selfie for love. Give me a mwah.